This song is a tribute to all the heroes and villains. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு ஓடு ஓடு ஓடு. I'm waiting.